எட்டு திசையும் லிங்கம் குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம் சிவமோ சிவசிவமோ குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம் நவநிதிக்கும் அதிபதியாய் அண்ணாமலை பசுபதியாய் வடக்கு வாசல் திறந்து வைத்தே வாரி கொடுக்கும் பெருநிதியாய் சிவனது தோழன் அழகன் குபேரன் போற்றும் லிங்கமே ஸ்ரீ குபேரலிங்கமே ஸ்ரீ குபேரலிங்கமே குபேரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம்